உலகல ஒத்துக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, என்ன நயோ பெத்துக்கோ, முன்னடக கட்டிக்கோ, பின்னடக வெட்டிக்கோ, ஒண்ணு வேணா உத்திக்கோ, அந்த நயோ பத்திக்கோ. இது போறோம் மட்டும் காட்டவா நான் புறமா. அப்பம் பண்ண தப்புல அதா பெற்ற வெத்தல விளைஞ்சிருக்கிட்டா. அடி ஒண்ணு சொல்லி தப்புல வயது பண்ணும் மப்புல மாஞ்சிருக்கேடி. கருதகணம் உனக்கு உனக்கு கருதகணம் எனக்கு எனக்கு ஒட்டி ஒட்டி தேயடி பட்டி தொட்டி ஆளடி. தேக்கு மரத்தில் பாக்கு பாக்கு செவந்து போகும் நாக்கு நாக்கு மொத்த வெள்ள சொல்லவா கிட்ட வந்த நெல்லுடா. என்னை முறுக்கு கை முறுக்கு நொறுங்கி போச்சு அம்மா, நான் கிறங்கி போட்டேன் சும்மா. அடகாடேரி மேடேரி கூடி புட்டா கட்டேரி வாஞ்சேரி ஏஞ்சேரி ஊர் அறிஞ்ச காத்தாடிய. இது போடுறோம் மச்சம் காட்டவா நான் அப்புறமா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. இதுக்கு ஆசிய பாரு. பத்து பத்து பத்து பத்து பத்து புள்ள ஒன்னா வெட்டு எட்டு எட்டு எட்டு எட்டு எட்டு கூட ஒன்னா போட்டு. தடுத்த இடத்தில் எறும்பு எறும்பு, தடுத்த இடத்தில் தழும்பு தழும்பு, வெக்கம் கேட்ட ஆம்பள தூங்கி போட்டா தேவல. உன்னை தலைமேல வச்சி சுத்தவா, எங்க மக்க.